بيت النار ما يشبه للاخرين وصلوا بيه الميساج نحلوا بيه العينين مومو غاب لي بايزي يسمو قوة ليريكس يسمو قوة فلو يسمو قوة البيت في نحكي على الواقع على يصير في البلاد في نحكي على الشارع على ظروف العباد في نحكي على بابا ما تقوليش تي تاتوا خويا هذه حياتي ما تقوليش تي تاتوا غني ونغني ميم سي تو مكيل كلامي جامي بشوفها ما مشيت نحي لي البيل بيل تيسال المايك ما تعطيني شيرايك عجبك تسمع سينو انا نقول لك جود نايت ما ميوزيك سيني با قشو لابسه هيب هوب ما ميوزيك سي تنار با هوبي ما جوب ما ميوزيك سي بور تو الموند لي بير اي لي مير لي سور اي لي فرير ريش او بيان غالير moi je vis hip hop ma vie mes joies mon hip hop mes rires mes larmes mon hip hop c'est pour mes cassos hip hop mon hip hop je vis hip hop ma vie, mes joies, mon hip-hop, mes rires, mes larmes, mon hip-hop, c'est pour mes gassos, hip-hop, mon hip-hop. في الفان يجري من اللي صغير من اللي مام يو بيج باكسبريم نعلي صوت اي ديما سافا ديما القدام ديما عدي هات جديد اللي بعدو انا با او فورغيت لي بروبليم نقطع من ستريس ديمي الوات في الوذن نشوكي بيه الناس بي لا فيريتي جامي تتخبى الكلاب كي تسمع البيت او تمشي تتخبى اسمع البيانو جيران تسيح نرجع عندكم ناخذ السوفل كيف نتيح سي ما ديسيبلين C'est ma musique, c'est mon rap, c'est mon goût, c'est ma technique, c'est mon flow, c'est mon micro, c'est ma feuille, c'est mon instru, c'est mon stylo. هذا شن حب مك, هذا كيفي, mais لازمك تقدو مليح, باش تعمل كيفي. Moi je vis hip hop, ma vie, mes joies, mon hip hop, mes rires, mes larmes, mon hip hop, c'est pour mes cassos, hip hop, mon hip hop, je vis hip hop. Ma vie, mes joies, mon hip-hop, mes rires, mes larmes, mon hip-hop, c'est pour mes gassos, hip-hop, mon hip-hop. T'as ceux qui vivent pour la musique et ceux que la musique fait vivre. Moi je suis de ceux qui vivent parce que la bonne musique existe. Entraînant réaction en chaîne, des blatérations des chiennes. Mon rap vous baise et ça dérange, il faudrait vraiment qu'on m'enchaîne. À l'autre bout du globe, le même frisson, la même sensation. Mon hip-hop est international, n'a pas de limite dans son action. Mon rap en 16 neuvième sur les murs de ton bastion. On clip ça 3, 2, 1, moteur, action. Au frontière du peurage, je tape de nouveaux territoires. J'expérimente la haine, ça apporte rien alors je savoir. Si le mépris rapporte alors qu'on leur décerne la gloire. Il dénature mon son, lui donne l'allure d'un rôle de gare. J'en frappe une mastoc pour les hackers de la rime, pour les taggers de Paris et pour les danseurs de taré. Frappe la suivante pour ceux qui vivent leur art dans l'ombre, ceux qui vivent leur hip-hop à fond pour mes chercheurs dans l'ombre. Moi je vis hip-hop, ma vie, mes joies, mon hip-hop, mes rires, mes larmes, mon hip-hop, c'est pour mes gassos, hip-hop, mon hip-hop. Je vis hip-hop, ma vie, mes joies, mon hip-hop, mes rires, mes larmes, mon hip-hop, c'est pour mes gassos, hip-hop, mon hip-hop.